பொன்மாலை வேளை வளையாசை தூது வந்ததே, இளையராணி வரும் நேரம் என்று இனிப்பான சேதி சொன்னதே. பூமாலை நீ சூடவே பாவையாய் மண்ணில் தோன்றினே, என் ஜீவன் நீயாகவே எனதில்லை நானும் தாண்டினே. அரும்பும் தளிரே தளிர் தூங்கிடும் பனியே.